அகமிகும் மயிலையிலே நவசக்தி கணபதி, அருளும் பொருளும் தந்தருளும் சிவசக்தி கணபதி. திருவல்லிக்கேணியிலே கற்பக கணபதி, திருவல்லிக்கேணியிலே கற்பக கணபதி, தீயவினை தீர்த்தருளும் தத்துவ கணபதி. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாதிமா, ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷவா. செங்கல்பட்டு தலத்தினிலே வீர சக்தி கணபதி, வீர தீரம் தந்து வழி கோழனாகும் கணபதி. திருச்சி மலை கோட்டையிலே உச்சி பிள்ளை கணபதி, மனக்குறைகள் தீர்த்து வைக்கும் மாணிக்க கணபதி. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாதிமா, ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமா. மதுரையும் பதியினிலே முக்குருணி கணபதி, புதியதாய் பாடல் தரும் சத்துருவாம் கணபதி. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாதிமா, ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமா. திருநெல்வேலியிலே வெற்றி கணபதி, திருச்செந்தூர் மண்ணிலே கரியமாணிக்க கணபதி, திருச்செங்காட்டம்புடியிலே பாதாபி கணபதி, திருமறை காட்டினிலே வீரகத்தி கணபதி. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாதிமா, ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமா. பதியினிலே ராஜ கணபதி, நம் கோரிக்கை நிறைவேற்றும் ஈச்சனாரி கணபதி. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாதிமா, ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமா. பாணி கணபதி மலேசிய மண்ணாடும் பரஞ்சோதி கணபதி, சபரிகிரி தன்னிலே கன்னிமூல கணபதி, சரணகோஷ ஒலியிலே சாந்தி தரும் கணபதி, சரணகோஷ ஒலியிலே சகல செல்வம் தரும் சங்கீத கணபதி. ஆ